தந்து அள்ளிக்கொள்ள சொந்தமாகவில்லையே தேகம் ஓ உன் தேகம் மோகம் ஓ உன் தாகம் வண்டி தேடும் பூவை கண்டு அந்தி மாலை தூதுகள் போகும் ஓ தப்பாது இது போதும் ஓ இப்போது வந்து சேரும் வாழ்த்து செண்டு ரெண்டு பேரும் சேர்ந்திடும் நாளி ஓ பொன்னாளி தோழி ஓ உன் மாலை சொல்லும் ஜாதி முல்லையோ மொட்டு ஓ பொன் சிட்டு பட்டு ஓ வெண்பட்டு வந்தாடு நீ கொண்டாடு நீ சொல்லி தந்து அள்ளிக்கொள்ள சொந்தமாகவில்லையே தேகம் ஓ உன் தேகம் மோகம் ஓ உன் தாகம்